குடகா நீ காயா தௌத்தா நீ பாதா பாலீரோ பாராயணா ஓகா பௌனகா மனவா பௌசா பௌனகாதி ஈதோ மீஷாவி டோலோமுதனா கேனோ மூபிதோ அகுது ஏமியக்கு மியனோ மூதோ ஷிம்பியாவு பியத்தனா மேயன் லோஷி தீபியு சென்னு லாகே வாயி ஈ லோகா நாய் யதேரோதி லகாம் லுரோதி லகாம் மேண்டோதி லகாம் பௌனாரோதி லகாம் அபேகு மீய் நட்டு ஆ யப்புசோ மூகு அம்யாபியா பியுஜாபாங்கும் தனி மேசுவாபியா தூ ஜாங்கு மேஷாவ் பாயி தூ ஜாங்கு சென்னு ஆ ஹோரோ மூவாலோ மேசுவாபியாதி ஈது மெய்னோ மூயி பௌனகா ஈ லோகா நாய் யதேரோரி லகாம் லுரோதி லகாம் மேந்தோரி லகாம் பௌனாரோதி லகாம் இது ஆலோ நோதி லு ந வியமா பியகு டவுண்டா ஜாகோல நட்டு ஆ பூஜோ முகு மியாபியா பியூஜாகோ தூது ஆலோ நோதி சேயா சாதோ ஓசியேகோ மிகோல பூஜோ முகு பியூகோ ஈ மெஸ்வாபியா யதேரோதி லகாம் லுரோதி லகாம் மேந்தோதி லகாம் பௌனாரோதி லகாம் இது ஆலோ நோதி நட்டு ஆ பூஜோ முகு மியாபியா பியூஜாபாகோ ஈ மெஸ்வாபியா அத்தோபா நீ பூஜோ மு நாய் மெய்மயோ கோனோ தோது நோதி பிரிதிரி நி முகு லகாம் ஓ முகு லகாம் லுமியோ நாய் பாகுங்களோ தூ ஜாங்கு மீஷோ பாயி தூ ஜாங்கு சென்னு ஆ ஹோரோ முபாலோ பௌனகா அச்சேன் தூரோதி லு ந பியமா பியகு டவுண்டா கோ ஈ லூபை ஒற்று லூகாம் பௌக்கு லூயி அச்சு அணி தேங்கு சிமோ கோ ஈ மியசோ டண்டா கோ ஈ பூசோ பாதா ஜா கோ ஈ லு ந பியமா அப்பியகு யாமுகு சுவையு காமாரோகு டண்டா கோ ஈ தோதுதோதி பூசோ முகு ஆட்டோ ஜா கோ நோலே பவாகு தசுமு தனா பியன் தம்மக் கோனோ ஜாம் பிரிதரி நேமு ஓமு சாதோ ஓசியேகு மிலுமியாவ் நைங்கோகு நாசு ஈ நியஸ்வாபியா தோதுதோதி பூசோ முகு ஆட்டோ ஜா பாகு நோலே பூசோ முகு பியன் பிரிதரி நேமு ஓமு சாதோ ஓசியேகு அக்கேயு மிலுமியாவ் நைங்கோ பாமு அபேதுதி நலோகா லுலோகா நாய் பிரிதரி நேமு ஓமு சாதோ ஓசியேகு லுமியோ நை பாதனி மெஸ்வாபியா தூ ஜாங்கு மீஷாவ் பாயி தூ ஜாங்கு சென்னு ஆ ஹோரோ முகாலோ பௌனகா லோகா நாய் சென்து ஆ மிமி ட்வின் ப தபோடையாரோகு பிஞாபியன் சிஞ்சின் துசோங் டுகுதோ லோகா நாய் தொங்லோ டத்தோ தனாமிஷி தூதுவி கீலிதா ஞெயிது தோசியை அக்கோ கேந்து சேயே ஜாங்கி லேதா கேம்பிது தனா கேமிது பியே பிரிதிரி நேமு ஓமு சாதோ ஓ சேயேகு கூமியோ நாயேகு மாசோ ஈ பௌனகா மனவா பௌசா பி இ